ீ பகுமதாரேயம் சஹயிருஷ்டி சமித விமதேதமீந்திரி பரிசிதகனீத பிரசாதம். இங்கு உடையவருடைய சீதாசியாதி சீசூர்த்திகளை மனதால் தியானித்து அதில் உள்ள விசேஷார்த்தங்களை எல்லாம் தனக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து அதன் பெருமையை பேசுகிறார். உடையவரின் சீபாஷ்யம், கீதாபாஷ்யம், வேதாந்த சங்கரம் போன்ற நூல்களில் போதாயனர், தங்கர், பிரமிடர், குருதேவர் ஆகிய பூர்வாச்சாரிகளின் வேதாந்த கருத்துக்கள் பொதித்திருக்கின்றன. சடவோர் முனி, நாகமுனி, யானமுனி ஆகிற முனித்திரயங்கள் தங்கள் தங்கள் நூல்களில் சாதித்த வேதாந்த சம்பிரதாய கருத்துக்களும் நிரம்பியிருக்கின்றன. வாக்கியக்காரர், தமிழ் பாஷைக்காரர் நிச்சயித்த தாரார்த்தங்கள் எல்லாம் உடையவர் சீசூர்த்திகளில் பிரகாசிக்கின்றன. மகான்கள் காட்டிய வயதென்றும் சிறிதும் வழுவாதபடி யாதரின் பிரம்மசூத்திரங்களுக்கும் கீதைக்கும் உபனிஷத்துக்களுக்கும் உடையவர் உரைவித்து அனைவருக்கும் போற்றி உகக்கத்தக்கது என்கிறார். இங்கு உடையவரின் உரையை பாஷ்யம் என்பது தன்னிமேந்திரசிய சூட்டி என்று பெண்பாளில் சொன்னதில் கருத்தாவது. முனிவர்களுக்கு சீதையையும் சீதையை அனசூயாவும் அகத்தியம் கொண்டாடியது போல உத்தம ஸ்திரீயும் கொண்டாடப்படக்கூடியவர்கள். இவள் சௌந்தரியத்தினால் லாவண்யத்தினாலும் வெளித்தோற்றத்திற்கு பாராட்டக்கூடியவளாயும் சமதமாத்து ஆத்ம குணங்களால் கொண்டாடக்கூடியவளாயும் இருப்பார். உடையவரின் சூட்டியாகிற மாது திராட்சாதாகமாகிற சொல்லமைப்பினால் அனைவரும் விரும்பி படிக்கக்கூடியதாக இருக்கிறது. வெளித்தோற்றத்திலே அறிய முடிகிறது. காவிரியில் ஆழமாக ஊற்று தோண்ட தோண்ட குபுகுபு என நீர் கிளம்புவது போல ரசிகர்களுக்கு கம்பீரமான கருத்துக்களையும் நுண்ணிய சாரார்த்தங்களையும் மனதில் கொடுத்துக் கொண்டே இருக்கும். எனவே ராமாயணம் தோன்றிய சூழ்ச்சியாகிற பெண் அதை படித்து படித்து பரிசீலனை பண்ண பண்ண பிரசாதமாகிற அனுகிரகமாகிற உத்தரவை எனக்கு கொடுக்கட்டும் என வேண்டுகிறார். ஸ்ரீவாஷன் என்னும் நூலே தன்னை அனுகிரகிக்க வேண்டும், அருள வேண்டும் என பிரார்த்திப்பதிலிருந்து சுவாமி தேசியம் ஸ்ரீவாஷத்தினிடத்தில் தேவதா விசுவாசம் கொண்டவர் என்பதை அறியலாம். உடையவருடைய திவ்ய சூழ்ச்சிகளை உருமுகமாக காலசேகம் செய்தால் தத்துவஞானம் ஏற்பட்டு அதன் காரணமாக உபாயத்தில் வெளியே செய்து மோட்சத்தை பெற உதவுகிறது. சீவை குண்டம் மேலே இருப்பதால் ஏழை போன்று அனாயாசமாக மேலே ஏற உதவுகிறது. குலஸ்திரீயில் தன் புருஷனுக்கு சகதர்மச்சாரிணியாக மோட்சத்தை அளிக்கவல்ல அனுஷ்டானங்களில் ஒத்துழைத்து அதை பெற உதவுகிறது. ஒருவருக்கு மனைவி எண்ணாந்திர பாக்யவசத்தால் நல்லவளாக அமைய வேண்டும். பஞ்சலகாராம் பாரியம் புருஷா புண்ணியாதிகோ லஜேத அனுகூலாம் விமலாங்கி குசலாம் குலஜாம் சுசீல சம்பந்தம். முற்பிறகு புண்ணியங்கள் பண்ணிவர்களுக்கு 5 லகாரங்கள் உடைய மனைவி கிடைப்பாளாம். கணவனுக்கு அனுகூலையாய் ஒத்த மனமுடையவளாய் உறுப்பு குறைவென்று விமலமான அழகிய கைகால் முதலிய அங்கங்களை உடையவளாயும் குசலையாய் செயலாற்றும் திறமையுடையவளாயும் குலகையாய் பண்புள்ள நற்குணில் பிறந்தவளாயும் சுசீலையாய் நற்குண நற்பண்புகள் மிக்கவளாயும் அமைவார். இத்தகு உத்தம ஸ்ரீயானவள் தன்னை சகுதயமாக ஸ்ரீயுடன் நடத்தும் புருஷனுக்கு எல்லா பலன்களையும் அளிப்பவளாக இருப்பார். பதிவிரதையான மனைவியை போன்று உடையவரின் சூட்டியும் சகுதயருக்கு அதாவது சத்தையுடன் சொல்லும் பொருளை அறிந்து அதன்படி நடப்பவர்களுக்கு மோட்சாந்தமான ஐஸ்வர்யத்தை அளித்து யோகானுஷ்டானம் பண்ணுகிறவர்களுக்கு தெய்வானுகிரகத்தினால் கிடைக்கும் சாஸ்வதமான சித்தி போல சந்தோஷத்தை அளிக்கும். சீதை தனது கற்பு தள்ளினால் இலங்கை எரியவும் தீவிர மாளவும் காரணமானது போல பதிவிரதையானவர் தனது கற்பினால் கணவனின் பாவங்களை எல்லாம் சுட்டடித்து விடுவார். ஸ்ரீவாஷ்யன் ஒரு தடவை சஜ்ஜையுடன் குரலை மனதில் கொண்டு பாராயணம் பண்ணினால் நாம் பண்ணிய பாவங்களை தெரிவித்து நமது எண்ணல்களை போட்டு அதோடு நம் மீது பிற மதவாதிகள் சொல்லும் தோஷங்களுக்கு தகுந்த பதில் கூறி எதிராக சூழ்ச்சி உதவும். ஸ்ரீவாஷ்ய சீசூழ்ச்சியை நன்கு கற்றவர்கள் வாதத்தில் பிற மதவாதிகளை எளிதில் வென்று விடுவார்கள். பிற மதங்கள் வேதத்தின் அடிப்படையில் அமையாததை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது இவர் சூழ்ச்சி. இதை படித்து படித்து பழக பழக புதிது புதிதாக நாம் ஊகித்து அறிய முடியாத விசேஷார்த்தங்கள் எல்லாம் நாம் அறிய முடியும். உத்தம ஸ்திரியானது தன்னை உண்மையாக நேசித்து அதற்கேற்க தன்னை ஆளும் புருஷனை தன்னுடைய ராசிக்கத்தாலும் இனிய சொல்லினாலும் சாதுரியத்தினாலும் எப்படி மகிழ்ப்பாளோ அதே போன்று ஸ்ரீபாஷை சிறுசூட்டியும் தன்னை கற்று திரும்ப திரும்ப படித்து ஆளாகின்றவனுக்கும் அகில சுதிகிதம் ராமானுஜீயம் மதம், அனைத்து வேத வாக்கியங்களுக்கும் இணக்கமானது ராமானுஜ மதம் என்று உரக்க அழித்து பேசுவதற்கு வேண்டிய யுக்திகளை எல்லாம் தோன்றச் செய்யும். இதற்கு ராமானுஜ சீசூட்டி என்னை அருளட்டும். இங்கு ஒரு ஐயம் எழலாம், அதாவது சீசூட்டியை பெண்ணாக நினைத்து ஈடுபடுவாரும் உண்டோ என்று. ஒரு ஆண் தன்னை பெண்ணாக பாதித்து ஒரு ஆணை நேசித்து காதலுக்கு பழகுவதும் உண்டோ? உண்டு. இது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் கலிவாரியில் இது நிகழ்ந்ததுதான். மான் கடவுளன் எனும் நன்னாழ்வார் தன்னை பெண்ணாக பாதித்து நாயனான காதலன் நாராயணனை அடைய என்ன பாடுபட்டார். அவனுக்கு முழு அனுப்பியும் அவர் வாராமையால் ஒரு காதலுடன் காதலுடான நாயகப்படும் பாட்டையெல்லாம் தான் அடைந்து தன் புருஷன் ஒரு கோபியிடம் உடலை கட்டுண்டதை நினைத்து 6 மாதம் மூச்சுக்கு கடந்து அவன் நேரில் வந்து மறைய அதற்காக ஏங்கி தவிர்த்து கடைசியில் நாயகனை பெற்று மகிழ்ந்த சம்பவம் பூமியில் உண்மையில் நிகழ்ந்ததுதானே. அதுபோல சீசூட்டி உடையவரின் நூலை ஒரு அழகிய யுவதியாக பாவித்து ஈடுபட்டோ உண்டோ என்று உண்டு அவர் நம் சுவாமி தேசிகனேன். ஒரு வாலிபன் ஒரு பெண்ணிடம் கண்டு கேட்டு உற்று முகந்து பேசி 5 குலங்களாகிற கருவிகள் தந்த அளவிலா சிற்றின்பத்தை பெறுவது போல நம் தேசியம் உடையவர் சீசூட்டி ஆகிய பெண்ணோடு கண்டு கேட்டு உண்டு உற்று முகந்து 5 குலங்களாம் கருவிகளால் காண முடியாத அளவில்லா பேரின்பத்தை பெற்றதாக தானே பேசுகிறார். நிர்வீர்த்தம் இது சார்வபோதுதான் ஆவருத்தி வெறு எவனம் தனது வாழ்க்கையை பற்றி குறிப்பிடும் போது எனது எவ்வளவு பெருவன் உடையவரின் நூல்களை திரும்ப திரும்ப ஆராய்வதாகிற பல பெண்களோடு அதாவது ராஜகுமாரியோடு சேர்ந்து பழகி இனிதாக கழிந்தது என்பார். இதற்கு நன்கு தப்புப்பட்ட மனம்தான் காரணம். 30 சுவாமி தேசியன் உடையவரின் சீசூட்டியை சேவிக்க சேவிக்க பரபிரம்மத்தின் சொரூபத்தையும் பரமனிடமுள்ள கல்யாண குணங்களையும் தீயமங்கல விக்கிரகத்தையும் அதன் மார்தவாதி குணங்களையும் அனுபவித்து இங்கேயே பிரம்மானந்தத்தை அனுபவித்து வந்தான். இம்மாதிரி பிறருக்கு தோன்றவில்லையே எனில் பாப்பிகளுக்கும் சம்சாரத்தில் நிர்வேதம் வெறுப்பு ஏற்படாதவனுக்கும் சீசூர்த்தியின் பெருமை தெரியாது என்றார். சம்சாரம் நீர் மரம் செடி கொடியற்ற காடு போன்றது. அதிலேயே உழந்து துன்புற்று களைத்து பசிதாகத்தினால் அல்லல்படுவோருக்கு குளிர்ந்த தெளிந்த நீரையுடைய பெரிய நதியை கண்டால் ஆனந்தம் ஏற்படுவது போல சம்சாரத்தில் தவிப்பவர்களுக்கு அதனின்றும் கரையேற மயில்வர்களுக்கு உடையவர் சீசூக்கிய அமுதமாய் தெரியும். மகாநதியிலிருந்து கிராமத்தினரின் உபயோகத்திற்காக வாய்க்கால் ஓடும், அதை உபயோகித்து மக்கள் மகிழ்வர். அதுபோல பாபமற்றவர்களுக்கு ஜீவாத்ம சுரூபத்தையும் பரமாத்ம சுரூபத்தையும் அறிய ஆவலுடைய நாளிற்கு சீசூக்கியானது பால் வாய்க்கால் பிரவாகமாக ஓடுவது போல இருக்கும். பால் வாய்க்கால் திட்டம் உள்ளவனுக்கு பயன்படாது, அவனுக்கு பலன் கை பால் கழிக்கும். அதுபோல பாபத்தாலே அவைதிகமான தீய மதங்களில் இழந்தவர்களுக்கு சீவாசிராஜர்கள் போக்கியமாய் ரசிக்கத்தக்கதாக இருக்கும் இருக்காது. மேலும் வேதத்தின் உண்மையான உருவை பார்க்க வேண்டுமானால் சீவாசிராஜி சீசூக்கியாகிற கண்களை கண்டுதான் பார்க்க வேண்டும் கொண்டுதான் பார்க்க வேண்டும். வேதங்களுக்கு கண் போன்றவை உடையவரின் நூல்கள். பரமுருகனை பார்க்க வேண்டுமானால் வேதமாகிற கண்களை கொண்டுதான் பார்க்க வேண்டும். வைதிகளுக்கு கண் வேதம்தான். சுதிகளை கொண்டு பக்த நிர்ணயம் செய்ய முற்படுவதற்கு ராமானுஜ சூத்தியானது சகோதரி போன்று உதவும். எம்பெருமான் நரக மர்தனம் அதாவது நரகாசுரனை கொன்று சாதுக்களை காப்பாற்றுவோம், அதோடு பக்தர்களின் நரக வாழ்வை அழித்து அவர்களுக்கு உதவுவோம். அவன் திருவடிகளில் கைங்கரியங்களை செய்து பிரம்மானந்தானுபவத்தை சேவை மண்டத்தில் பெற விரும்புபவர்களுக்கு ராமானுஜரின் சீசூட்டி கை கொடுக்கும். மனிதனின் உடல் ஒரு நாடி, உடலில் ஒரு நாடி இருக்கிறது, அதை தட்டினால் பேரானந்தத்தை கொடுக்கும் என்பார் நாடியின் உடல்கள். அதே போன்று இவருடைய சீசூட்டி ஆனந்த நாடியை தட்டினால் இங்கு மகானந்தத்தை அனுபவிப்பது போல சீவகண்டம் சென்று பிரம்மானந்தம் பெற உதவுமா? அனாதி பாப வாசனையினால் தூஷிதமானவர்களுக்கு உடையவரின் சீசூக்கியின் பெருமை தெரியாவிட்டாலும் எனது மாமாவான ஆத்திரேய ராமானுஜாச்சாரியுடைய விசேட கடாட்சத்தினால் பாவங்கள் எல்லாம் விலகி இருக்கிற எங்களுக்கு சீசூக்கியின் பெருமை உள்ளங்கையின் நெல்லிக்கை போல் பிரகாசிக்கிறது என்பவர்கள் சுவாமி தேசிகம். ஹரிபதமகரந்தினிபான அனுகத பகுஷாசாக பாபமுன்மூலயந்தி சமித துரிதகந்தாஹம் கதகஜனமனீஷா கல்பனா கல்பவிருட்சாஹாம். உடையவருடைய சீசூக்தியானது தேவலோகத்தில் உள்ள கல்பவிருட்சம் போன்றது என்கிறார். சாகோட்டகம் என்று ஒரு மரம் உண்டு, அதற்கு அதிக கலைகள் கிடையாது, அடர்ந்த இலைகளும் கிடையாது, பூத்து செஞ்சுவிட்டு பயமும் பழுக்காது, அது வழிபோக்கனுக்கு இழப்பார நிழலையும் அளிக்காது, தாகமடங்க பசியார பழகமோ பழமோ அளிக்காது. ஒருவித பயணமற்ற மரம் இருந்தால் என்ன, கட்டுப்போனால் என்ன? அதே போலன்றி தேவகுரையில் அமராவதி நகரில் ஒரு மரம் உண்டு, அதற்கு கற்பகம் என்று பெயர். அதற்கு பல கிளைகள் உண்டு, அடர்ந்த இலைகள் உண்டு, மரம் முழுவதும் பூத்து புழுங்கும், நறுமணம் வீசும், ஒத்து கொத்தாக பழங்கள் தொங்கும், அம்மரத்தின் தேன் ஒழுகும். அடியில் சென்றவர்களுக்கு இழைப்பாரலாம், பசியாரலாம், பாதங்களை போக்கிக் கொள்ளலாம், மனங்கமழும் காற்று வீசும். இவற்றை அழிப்பது மட்டுமின்றி தேவேந்திரன் உள்பட அனைவருக்கும் மரத்தின் கீழ் அமர்ந்து என்ன என்ன வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்தந்த பொருள்களை எல்லாம் அளிக்கும், அவரவர் பாவங்களையும் போக்கும். இத்தகைய கற்பகம் போன்றது ஆச்சாரியனின் சீசூக்தி. ஸ்ரீமத் ராமாயணத்தை பாராயணம் பண்ணுகிறவருக்கு அது அவருடைய புத்தி கௌசலத்திற்கு ஏற்ப அறிவு நுட்பத்திற்கு ஈடாக பல ரசங்களும் பல பொருள்களும் தோன்றுவது போல உடையவரின் சீசூட்டியில் சூட்டியிலும் கிடைக்கும். சார்வாக சாங்கிய ஜெயினாதி மதங்களின் நூல்கள் போன்று நமது மதம் புரியாததாய், நிஸ்வாரமாய், வேத விருத்தமாய், பாவங்களை வளர்ப்பதாய் இருக்காது. இவருடைய சீசூக்கியர் பச்சை தேனி எனக்கு தேனே பாலே என்று ஆழ்வார்கள் அனுபவிப்பது போன்று நமது பாவத்தை போற்றி எம்பெருமானின் திருவிடையாகிற தேனை புரியும். கல்பவிருட்சம் தேவலோகத்தில்தான் ரசத்தை பெருக்கும், இவையோ பூமியிலும் வானொலிகளும் தேன் போன்று ஆனந்தத்தை பெருக்கும். அதாவது பிற மதவாதிகளை வெல்வதற்கு வேண்டிய ரசமான அர்த்தங்களை கேதுக்களை கொடுக்கும், பரமனின் திருவிடிகளை தேன் போன்று அனுபவிக்கச் செய்யும். முற்றிலும் பிறர் மதம் போன்றன்றி வேத பிரமாணங்களையே சாதகளையே தழுவி நிற்கும், வேதத்தை ஒப்புக்கொண்டும் அது சில வாக்கியங்களை பிரமாணமாக கொண்ட சங்கராதி மதம் போன்று அன்றி வேதம் முழுவதையுமே பிரமாணமாக கொண்டிருக்கும். எனவே வேதம் முழுவதும் விசிஷ்டாத்வைதம் எனும் கொள்கையை கொண்டது என்பதை நிரூபத்தை காட்டும். இவை நம் பாவங்களை போக்கும். தினே தினேக வேதாந்த சிரவணாது பக்தி சம்யுதாது குரு சிசுரூகையால் அந்தாது திருச்சராசிக்கு பலம் உள்ளதே. தர்மசாஸ்திரத்தில் அவ்வளோ பாவங்களுக்கு ஏற்ப திருச்சரங்கள் பண்ண சொல்லியிருக்கிறது. ஒரு திருச்சம் என்பது இக்காலத்தில் சுமார் 12.5 ரூபாய். இதை மந்திரத்தை சொல்லி ஒரு வேதமொழி பிராமணனுக்கு கொடுத்தால் ஒரு குறிப்பிட்ட பாவம் போகும் என்றார். ஆச்சாரியனுக்கு சிசுரூகை செய்து கொண்டு பக்தியோடு இருந்தோரும் வேதாந்தாசத்தை சீராசியாளர்களை தெளிவெடுத்து கேட்டு வந்தால் அது 80 திருச்சரங்களை பண்ணுவதற்கு சமமானது. எனவே சீவாஷ்யாதி காலட்சேபம் நாம் பண்ணிய பாவங்களை எல்லாம் போக்கும். அகிலேஷ்யாதி பாஷ்யசிய தசார்த்தான் அரிதர்ஜுனே. சீவாஷ்யத்தின் மங்கள ஸ்லோகமான அகில புவனே என்ற ஸ்லோகத்திற்கு 10 பொருள்களை கூறுவோம் என்றார். பல வகை பொருளை ஊகித்து உணரும் தக்க அறிவுடையவருக்கு இடத்திற்கேற்க பற்பல பொருள்களை ஊகித்து சொல்லும்படியான சொல்லமைப்பு உள்ளது இவர் சீசூக்கி. எனவே இவர் நூலை கற்றவர் உத்தம புருஷனாயும் நற்குணங்களை பெற்றவராயும் கற்பவருஷம் போன்று உதாரராய் வள்ளலாயும் பாவங்கலிந்தனாயும் வேதாதீத சம்பந்தனாயும் பகவானின் கல்யாண குணங்களை தானும் அனுபவித்து பிறரை அனுபவிக்கும்படி செய்வனாகவும் இருப்பார். விகாயை நிர்மலான் விதித்தோ நர்மலீலான் விதித்தோ அந்தியம் வர்ணம் பிரதி.